பேசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, அன்பே உந்தன் பேரை தானே விரும்பி கேட்கிறே, போகும் பாதை என்றும் உன்னை திரும்பி பார்க்கிறே, பேசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா. பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா,